வாழ்த்துக்கள். என் இனியவளுக்கு என் இதயம் கனிந்த தீபாவளி வாழ்த்துக்கள். வார்த்தைகளை தொலைத்து விட்டேன் உன்னை பார்த்ததால். பாவி நான் கடவுளென்று இன்று உன்னை அல்லவா வணங்கிவிட்டேன். மீண்டும் என் இனியவளுக்கு என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்து. நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். காதல் தானே இது, காதல் தானே, உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டு ஏன் அடித்துடிக்கவில்லை, எண்ணம் யாவையும் அழித்து